ഉന്നതമാണോ ചുരുക്കം സ്വത്ത് പ്രത്യേകതയെ സ്വയമേവ കാരിക്ക് സ്വയമേവ കാരിക്കവൻ താങ്കാൻ പണ്ടാക്കാൻ പണ്ടേ മുടിക്കണം എന്ന കാര്യത്തെ ഉള്ള വിഷയമാണ്. അപ്പോൾ ഈ തന്റെ അയവർക്ക് താനേ ഉപായമാക വഴിയാകെ എടുക്കപ്പോകുന്നതും അപ്പോഴേക്കാണ് ആയിരം പാപകത്തിന്റെ സാരം. അതായത് മുതൽ കരുതൽ മാതാപിത അതാണ് ഏകമർത്ഥം സഹത്തെ തന്നെ അയവർക്ക് കാരണം ഏകം വിധി ഏകമർത്ഥം എന്ന ഉപയോഗിക്കാൻ ആയിരം പാപകത്തിന്റെ സ്വന്തപ്പെട്ടത് അത് പ്രതിപാദനം പണനോ ഇന്നുള്ള ദൃഢമോ പണോ அப்படிங்கிறதுக்காக சாபனார்த்தம் அந்த ஏக்கமற்ற சூழ்நிலையா தன்னையடங்கிட காணவும் செய்வன் அதை திருடீகரணம் பண்றது இன்னும் நிலைநாட்டுறது. அதுக்காக சேவியத்வாதியும் தசராத்தான் தசர முறையும் சேவியத்வம் போக்கியத்வம் முதலிய குணங்கள் மூன்று மூணு பாத்திரம் அப்படி பத்து நூறு இருக்கு. தசராத்தான் சதகை உருவம் சதகமா பத்து சதகங்கள்னால சாபனார்த்தான் அந்த உருவையே தன்னை அடைஞ்சிட தானே அனுப்பிடுபவன் தானே உபாயமாக இருக்கான் அப்படிங்கிற விடயத்தை வெளியீடம் பண்றத உருவோடு சதகத்தையும் உருவோடு குணத்தை சொல்லி பத்து சதகத்துக்கு பத்து குணம் சொல்றேன். ஒரு நூறு நூறு கணக்கா இருக்கு. அதுக்கப்புறமா வெங்கைக்கஷ்யா பரத்வாதிகளும் தசத முறையிலும் ஆயத்தன்மையை பிரதாத்தே இந்த குணங்கள் இன்னும் நேற்று சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு குணம் சொல்ல முடியும். அதற்கே கல்யாண உலகம்னாலும் பெருமாளுக்கு ஒரு குணம் இருக்கு. அப்போ நூறு பாதரம் வந்து நூறு பாதரத்தை இன்னும் அதனுடைய டிவிஷன் பண்றது செக்ஷன் சொல்றேன். நூறு நூறு பாதரம்னா பத்து பத்து பாதரங்கள் அது மாதிரி அது ஒரு நூறு கணக்கு சொல்றேன். அதனால நீண்டு இன்னும் பரத்வாதிகள் பரத்வம் முதலிய குணங்கள் முதல் தகத்துக்கு உயர்வரம் இருந்தவர் இந்த தகத்துல பரத்வம் முதலிய குணங்கள் அதுக்கடுத்த தகத்துல அகில பிரமதா அப்படிங்கிறதான குணம் இந்த மாதிரி முதல் பத்து தகுந்த மூணு பாசுரங்கள் சேர்ந்து ஒரு தப்பு அதுக்கப்புறம் பத்து பாசுரங்கள் சொல்றது ஒரு தகட்டம். இது மாதிரியான ஒவ்வொரு மூணுக்கும் புரிய போல புரிந்து கொடுத்து தத்தாசா குணானாம் அனுமதி தத் பங்கையா பங்கி சஞ்சாக இப்படி அந்த பங்கி வருது வருகையுடைய எண்ணிக்கை ஒரு விடயம் ஒன்று பத்தாச்சு பத்து பத்து நூறாச்சு நூறு பத்து பத்தா ஆயிரம் இந்த ஒரு விடயத்தான் சுவாமி. அதுல விசிஷ்டமா பிதாட்டியோட தேவதை எம்பெருமான் மட்டுமே நமக்கு உபாயம் உபயோகம் வேண்டுமானவன் வேற யாரும் கிடையாது அப்படிங்கறதான அபகத்தின் சம்பந்தம் எதுவுமே பிரிக்க முடியாத திருமணம் முழுதாலும் பிரியாதாத திருக்கடலை சேர்ந்துகளை சேர்கின்றேனே திருக்கடையை திருமகளை விடாதார் வந்தார் இப்படியான வாசனங்களே சுவாமி கிருஷ்ணன் இதை வைத்து கோவிட்டு காண்பிக்கிறார். இந்த விஷயம் அதாவது திருவாயுமொழியினுடைய சாரம் ஒரு பாகவதத்தில் சொன்னது இதுல சுவாமி ஜெயசிகளுடைய சமத்தாரம் என்னன்னா ஆழ்வாராச்சாரியர்களுடைய ஒரு வார்த்தைகளோ அவ வழி என்னவோ பாவம் என்னவோ அதை ஒரு திருவிழா மாற மாட்டேன் மாற்ற மாட்டேன் ஒன்றொழியால் திருமகளும் இனிமேலான் இப்ப கண்டகத்தில் கண்ணுமையே அடைந்தேன் உண்மையே தருகிறேன். அதே பதத்தை தான் திருப்பி ஒன்றொழியால் திருமகளும் நாளுமாறி ஒரு நிலவாறு இன்னும் உயர்ந்தாமிக மண்டுமலை நகர் வாழ்வதிலே வந்தார் அப்படின்ற இடத்தில் தாக்கிறார். வெள்ளை பறிமுதல் தேசிகளாய் விரகாரங்களும் உள்ள பெரிய நூலகிலும் தனம் அப்படின்னு தாக்கிறார். அதாவது நான் இந்த கிரந்தத்தை பண்ணல எனக்கு உள்ள ஆதாரியமா இருந்து ஹயக்ரீவன் இந்த ஸ்வேதபூமியான ஹயக்ரீவன் இந்த கிரந்தத்தை எழுத வைக்கிறார் அப்படின்னு வாய்க்கிறார். அதுக்கப்புறமா நீ சொல்லால் யான் சொல்லி இந்த நேரத்துக்கு தன் சொல்லால் தான் தன்னை பேசிட்டவன் இங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் என்னுடையதை கிடையாது எல்லாமே எவ்வளவுமான இதை பேச வைக்கிறான் அங்கேயே சாத்திக தியானம் இப்ப ஆழ்வார்பட சாத்திக தியானத்துக்கு அங்கேயும் வெளியில ஆழ்வார்கள் கோடிக்க காண்பித்த அதே படங்கள் உதாரணத்துக்கு அகில புவன ஜன்மம் தேவ சங்காதியிலே பிராத்தரட்சை கதீட்சே ஸ்ருதிசிலே பிரம்மணி சிவநிவாசே பகது முகபரத்தின்ீபாக்கியத்துடைய உபகரணத்திற்குரிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல தேவ அப்படிங்கிற பதம் இது ஸ்ரீ ஸ்ரீல ஜென்ம தேவ பிரளயரத்தனா கங்கமான் கங்கமானாம் அப்படிங்கிறதா தங்கே எடுத்து சுவாமி கழிக்கிறார். அதாவது ஆழ்வார்கள் சொன்னப்பா அதே பதத்தையும் திருப்பி தான் கோட்டு காத்திருக்கிறது படமோ ஆதார ஆதாரங்களா எந்த காட்டாலோ அந்த வார்த்தையை மீறி சொல்றது கிடையாது. அவன் பாவத்துக்கு மீறி உண்டாகி அவன் நிர்வாக மகாபிஷேகம் பண்ணல. இதுக்கு இன்னொரு உதாரணம், மழை கழிந்த கொள்கோடு செய்யும் அழிய ஒன்றையா அடியவர் அழிய அப்படிங்கிறதான வாசகம் போன நிர்வாக மகாபிஷேகம் கும்மணி கோவிங்கிற கல்பத்துல. இதே முப்புள் அப்படிங்கிற பதத்தை வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமலை முப்பொழிவு வாழ்ந்து வாழ்ந்து அனித்யாணி சரீராணி விபவோனைவராசரா முக்கியம் சந்தித்தோ முக்கியம் கத்தவியோ தர்ம சங்கிரக அப்படிங்கிற இடத்துல அந்த முப்புள் அப்படிங்கிறது மழை பெய்யறது ஒரு ஜலவிப்பு ஒரு ஒரு ஊப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு வந்துட்டுன்னா அதுதான் இன்னும் ஒரு ஜலவிப்பு பண்ணதுன்னா போயிடும், உடனே வெளியே போயிடும். அந்த மாதிரி இந்த லோகத்துல நம்ம வாழற வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற சுவாமி உமாள என்ன சாதித்தாரோ அதே விஷயத்தையும் சாதிக்கிறார். சாத்விக தியாகத்துக்கு இன்னொரு இடத்துல பத்தாம் பத்திர சொல்றது வாட்டாத்தின் பௌரமாக எந்தெந்த தொழிலிருந்து இங்கிருந்து தமிழ் மூன்று வன்னெஞ்ச பெருமையிலும் மாறினந்த வாட்டாத்தான் அப்படிங்கிற பாகத்தை சொல்றது அதே வழியை பெருமாட்டீங்களா என்னுடைய அர்த்தத்தை தான் நீங்க எந்தெந்த உள்ளி இருக்கு. நான் வந்து இது கல்வி கட்டப்போகிறமாக ஒரு வார்த்தையை சொல்லல, நான் சொன்னாதான் கல்வி கட்டப்போகும். நான் பாவம் இருக்காத அது கல்வி கட்டப்போகிற மாதிரி அந்த பாவம் இல்லாததுக்கு காரணம் உள்ள இருந்து பகவான் நம்ம இருக்கிறேன். எந்தெந்த உள்ளி இருந்து ஒரு கனவு இருக்காரா உள்ளே எழுதம் இருந்து அங்கு சமாத்திர புருஷம் புருஷம் சந்தோஷமாக அப்படின்னு சுருவாக்க பிரகாரம் இதுக்குள்ள அந்தராத்மாவா இந்த எழுந்தவர்களிருந்து அதிகே இந்த மாதிரி பாசங்களை சொல்ல வைக்க அப்படிங்கிறதாக கார்த்திக தியாகம் பண்ற. அதனால நம்ம பெரியவாழ்க்கெல்லாம் புரிதங்கள் சொல்றது கார்த்திக தியாகாரங்கிறதா அப்படிங்கிறதான பெரியவாழ்க்கை சொல்லுவோம். அதாவது நான் சொன்னதை எதிர்கொண்டும் பகவான் அனுகிரகத்தினாலே இந்தமாதிரிதான் அன்றைய திருப்திக்காக உத்தரமான் பண்ணியிருந்தான். இந்த காரியம் எனக்கு பண்ண வராது அச்சிருந்தனாக அனைத்து கதி அந்த பாவம் எப்படி இருக்கும். ஏன்னா இந்தமான் எதுவும் நடத்திருக்கிறது இந்தமான் தான் அந்த பாவம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான விஷயம். முதல் வழியே தேவகா ஸ்ரீமான் அப்படிங்கிறது ஸ்ரீமான் பல வியாச்சாரங்கள் கடங்களை கண்டுபிடித்து நீருக்கும் தாமரை ஒன்று பூவா திருமலை புதிய மாற்றம் அடைவது அப்படிங்கிறதான பலன் என்ன உண்டோ அதுக்கு தானே உபாயமாக இருக்கான் அப்படிங்கிற தாற்பயத்தை சொல்லக்கூடியது இந்த திருவாரூரில். அந்த தாற்பயம் ஒன்றுதான் திருவாரூரில் விஷயம். அந்த திருவாரூருடைய ஆதாரம் என்ன? ரசகம் ஒரு ஒரு விஷயம்தான். அது ரசகமாச்சு, அதுக்கப்புறம் சதகமாச்சு, சதகம் சகசிரமாச்சு. இது இன்னொரு விஷயம்னா இந்த சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை புதுசாக எடுத்து சொல்றது அப்படிங்கிறது அம்மாழ்வார்க்கு தான் எடுத்துட்டு பாதுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அந்த பாதுகையை ஒரு கிராமத்துல ஆயிரம் சுவாத சுவாமி காத்திருக்காங்க. இது இதெல்லாம் பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகம் ஆழ்வாராஜாரனுடைய அவா செய்தி அவா துண்டத்தில துண்டனை பார்த்து முன்னேறினால் அவர் தாயகன் துண்டனை பார்த்து நடந்து பெரும் பதவியை ஒன்று. அதே விதத்துல சுவாமி இன்னொரு மகாதேஷ்கன் ஆழ்வார் என்ன ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் இன்னொரு காலத்துல காலத்துல தமிழ் சமயம் என்ன.